श्रीमान्वेङ्कटनाथार्य कविताचे परीति वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्री अस्तु सुपरम्पराय नमः. நேற்று பொதுவாக இந்த அதிகரணத்தினுடைய பொதுவாக விரீகி சரீரியா பிறக்கிறானா அல்லது கேவலம் விரீகி பாவம் இன்னொரு ஜீவனால அதிஷ்டிதம் பண்ணப்பட்ட ஒரு நெல்லு முதலானவைகள்ல இவன் சந்தேகம் ஒட்டின்றிருக்கானா அப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டார். விரீகி சரீரம் இல்ல, விரீகியில சந்தேகம் மாத்திரம்தான் அப்படின்னு சாட்சி முடிச்சார். இப்போ அதன் வேலை இப்ப சாங்கியன் வந்து கேட்கலாம், விரீகி சரீரியாவே எடுத்துட்டு போட்டவன் இதனால என்ன குறைஞ்சி கொடுத்து என்ன விரோதம் வந்துடுத்து? நேற்றையே அதை பத்தி ஓரளவு சொன்னோம். இப்ப சாங்கியன் வந்து என்ன சொல்றான், லோகத்துல வந்து எந்த ஒரு கர்மாவை பண்ணாலும் அதுக்கு ரெண்டு பக்கம் உண்டு. ஒரு நாணயம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பக்கம் உண்டு, ஐயோ இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும், பூ தலை ரெண்டுமே இருக்கும். அத மாதிரி ஒரு கர்மம் எந்த கர்மா பண்ணாலும் நல்லதையும் கொடுக்கும் கெடுதலையும் கொடுக்கும். சில கர்மாக்கள் நான் ஒரு கர்மாவை நட்டுச்சேன்னா அது எனக்கு நல்லதை கொடுக்கும், இன்னொருத்தனுக்கு கெடுதலை கொடுத்துரும். ஆனால் சில கர்மாக்கள் நமக்கே அனுகூலம் பிரதிகூலம் ரெண்டுத்தையுமே பண்ணும். லோகத்துல பார்த்துட்டே இருப்போம், சில விஷயங்கள்லாம் நிறைய பலனை கொடுக்கும், நல்லத கொஞ்சமாக கஷ்டத்தை கொடுக்கலாம், சிறிது கொஞ்சமான நல்லதை கொடுத்துட்டு அதிகமான கெடுதலை கொடுக்கலாம். இது லோகத்தெல்லாம் சகஜம். அது அத மாதிரி இந்த யாகாதிகள்லாம் இருக்கு, இவைகள்லாம் எப்படி பண்ணாலும் சரி அது புண்ணியத்தையும் கொடுக்கும் பாபத்தையும் கொடுக்கும், புண்ணிய பலத்தையும் கொடுக்கும் பாப பலத்தையும் கொடுக்கும். அதனால அது முடியாது, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னா ஒரே யாகம் நேர்த்திய சொன்னோம், அக்னிஹோமி பசு. அக்னிஹோமி யாகத்துல ஒரு ஆட்டை வெட்டி இது பண்றது சமர்ப்பிக்கிறது தேவதைகளுக்கு. இதுல வந்து புண்ணியம் என்ன அப்படின்னா வேதம் சொன்ன யாகம், அந்த வேதம் சொன்ன யாகம்னா இன்னொருத்த எது தாத்து அக்னிஹோமியம் பசுமான எஜேதேன்றோம். எஜேதேன்னாக்க எது தேவ பூஜாயாம், பெருமாளுக்கு ஆராதனை பண்றது, ஆராதனார்த்தகமா இருக்கும். இது தேவதைகளை பூஜை பண்றதுலதான் யாகம்னு பேரு. இது நம்ம மாத்தான் ஆராதனை பண்றோம் பாருங்க, ஆராதனை பண்ற சமயத்துல அத வந்து அது யாகம்னு சொல்லாத இத்தியா அப்படின்றோம், அது யாகம்னு அர்த்தம். அது இன்னும் சொல்ல போனாக்கா நம்ம சாப்பிடுறோம் பாருங்க, அதுக்கே என்ன பேரு? அணுயாகம். அணுயாகம்னு பேரு. தெரியவாள்லாம் கேட்பா, இந்த சாப்பிட்டா அப்படின்றது அணுயாகம் எடுத்தோ அப்படின்வா, அந்தரியாக ஆராதனை எடுத்தா அணுயாகம் எடுத்தா அப்படின்வா. அணுயாகம்னா என்ன அர்த்தம்? முதல்ல பிரதானமான யாகம், பெருமாள் ஆத்திர இருக்கிற விக்கிரகமூர்த்திக்கோ சாரங்காமூர்த்திக்கோ பண்றது யாகம். அதன் பிறகு நம்ம அந்தரியாமிக்கு சமர்ப்பிக்கிறோமோ இல்லையா சாப்பிடுச்சே, அது அணியாகம் கருது சாப்பிடுறது. அந்த மாதிரி சொல்றதுனால எல்லாமே யாகம்னாலே தேவ பூஜான்னு அர்த்தம், ஆராதிக்கிறது அர்த்தம். அந்த விஷயத்துல ஆராதனாலும் ஒருத்தம் பண்ணாக்கா பூஜை பண்ண யாகம் பண்ணாக்கா அது தேவைகளுக்கு பண்ணி சொர்க்கமாகிற பலன் கிடைக்கிறதுனால அது புண்ணியாத்மகம், புண்ணியாத்மகமா இருக்கும். அப்புறம் அந்த பசு அடிக்கிறோமோ அது வந்து புருஷார்த்தமாக அடிக்கிறது, அடிக்கிறது இம்சை, அந்த இம்சைக்கு பாபம், அது இம்சைங்கிறது பாபம் அல்லையோ. மஹிம்சையா சர்வா பூதானி, யாரையுமே இம்சை பண்ணக்கூடாது. அஹிம்சா பரமவதர்மா, யாரையும் இம்சை பண்ணக்கூடாது. இம்சை பண்ணோம்னாக்கா அவ்வளவு பாபம், மனசால கூட நினைக்க கூடாது. ஒரு அப்பா அம்மாவை நெய்யக்கூடாது, அப்பா அம்மா அப்பா விசாரணா உனக்கு பித்ருஹான்னு பேரு, தாயார விசா மாத்ருஹா, வரிசையா சாந்தோக்கிய உபநிடத்தை சொல்லி கொடுக்கறது. அதாவது யாரையுமே நெய்யவே கூடாது. விசாரணாக்கா அவளை கொண்டுட்டா மாதிரியாம், அவளை கொள்றா மாதிரி ஆனால் நஹிம்சியா சர்வா பூதான். விஷ்ணுபுராணத்துல ஒரு ஆக்கியானம் வருது. அந்த ஆக்கியானத்துல வர சமயத்துல ஒரு ராஜா யாகம் பண்றான். யாகம் பண்ணிட்டு அதுவும் ஆட்டெல்லாம் வெட்டி வெட்டி யாகம்லாம் பண்ணிடலாம். அதன் பிறகு அவன் வந்து மறுபடியும் ஒரு தேகத்தை விட்டுட்டு போகச்சு அந்த ஆடெல்லாம் இவனை துரத்தின் வருது. அந்த மாதிரி துரத்தின்னு வர்றதுன்னு நின்று வந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய பாபம். இப்படிப்பட்ட பாபத்தை பண்ணினதுனால அந்த பாப படத்தை அனுபவிக்கணும். அதனால என்ன எடுத்தோம், அக்னி சோமியம் பசுமான பேதே அப்படின்னு சொன்னாக்கா பசு ஆலம்பனம். ஆலபேதம்னா ஆலம்பனம், ஸ்பரிசனம். அதாவது அதை வெட்டது, அதை வெட்டி அதனுடைய நாக்கு ஹிருதயம் இவைகள் அனைத்தையும் ஹோமங்கள்லாம் பண்ணணும். தேவயோகம் தானே. ஒரு கொசு அடிச்சா கூட தப்பு அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம். நம்மளதான் அதை இது பண்றது. பசு வந்து தன்னை கொல்ல வர்ற பசுவையும் நம்ம அடிச்சு போட்டுடலாம். நம்மள இடிச்சது அந்த மாதிரி பசுவை கூட அடிச்சு போட்டுடலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் இருக்கு. அதெல்லாம் சாதாரண சாஸ்திரங்கள். ஒரு ஜீவன் ஜீவ காருண்யம் வேணும். ஜீவ ஹிம்சைன்றது கூடவே கூடாது, அது தவறது. அதாவது அனாவசியமான யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாது. ஹிம்சை பண்ணாம இருக்கணும். பேச்சினாலும் கூட ஹிம்சை பண்ணக்கூடாது. எனக்கு சொல்லுவா நாவல் பார்க்கும் பெரிய சுவாமி, இதை வந்து வெக்கணுங்கோ, எப்பேற்பட்ட ஆச்சாரியர் எப்படி இழந்து விடுகிறார். வீராபுரம் சரகோபாச்சார சுவாமின்னு ஒரு சுவாமி என்று இருந்தார். அந்த சுவாமி வந்து என்ன பண்ண, ரொம்ப ஏழை, பிற்காலத்துல நல்ல குழந்தைகள்லாம் இல்லை, நல்ல வீடெல்லாம் கட்டினா சுவைக்கமா இருந்தார். ஆனா நல்ல ரொம்ப ஏழை, கஷ்டப்பட்டார். அவர் தாயார் பணவை பிடிச்சிட்டார். அப்ப ஒண்ணுமே இல்லை, எப்படி கைகரியம் பண்றது? அந்த சமயத்துல ஸ்ரீமுஷ்டம் பெரியாண்டவன் பூர்வாசிரமத்துல ஒவ்வொரு கிராமத்துக்கா போய் இந்த மாதிரி ஏழை அவங்க அம்மா போயிட்டா ஏதாவது உபகாரம் பண்ணுங்கன்னு அரிசி நெல் காசு கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து பண்ணிடுதான். சுவாமியினுடைய சொத்தடி உணரோ என்னவோ எழுதியிருக்காது. அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஜீவகாரங்க போட்டோம். இந்த சுவாமி சிராதம் பண்ணார். சிராதம் பண்ற சமயத்துல என்ன எடுத்து அந்த சுவாமிகளுக்கு சாய்க்கிற அளவுக்கு சாப்பிடுவா. சுவாமிகள் சாப்பிட்டான்றக்கா அவ ஜாக்கிரதையா சாப்பிடணும். சுவாமி நிரந்தரத சுவாமிகள் இருக்காரு, பிராமணத்துக்காரனாலே நிரந்தரத சுவாமிகள். சுவாமிகள் சொன்னாலே போறோம் நிரந்தரதா. அவன் வந்து நல்லா அம்சையணும். ஆனால் அவன் அம்சையது எப்படி அம்சையணும்னாக்கா வாந்தி வந்துடக்கூடாது. நமக்கு தாழ முடியாத அளவுக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அழுத்தப்பட்டதா வாந்தி எடுத்துட்டாக்கா சிராதம் கெட்டு போயிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது, இன்னைக்கு முழுக்க அந்த எஜமானன் இது இருந்தணும், உபவாசம். சிராதம் பண்றானே கர்த்தா வந்து இன்னைக்கு முழுக்க உபவாசம் தரணும். நாளைக்கு திருப்பி சிராதம் பண்ணணும் வேற சுவாமிகளை வச்சு. அந்த சுவாமிகளை வச்சு சிராதம் பண்ணி அதன் பிறகு மத்தியானமா சிராதம் எல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் சாப்பிடணும். இந்த மாதிரி தர்மசாஸ்திரம் சொல்றேன். இவர் வந்து இந்த வீராபுரம் சுவாமி என்ன பண்ணேன், சிராதம் பண்ணார். ஒரு சுவாமி வாந்தி வச்சுட்டார், அதனால சிராதம் வந்து கட்டுப்படுத்தி என்ன பண்றதுன்னு தெரியல. நாவல்பாணம் பெரிய சுவாமியை போய் கேட்டார். கேட்ட உடனே சுவாமி மகாபண்டிதர், வேதாத்தியானம் பண்ணவர், தர்மசாஸ்திரம் எல்லாத்தையும் அப்படி ஒரு அதிகாரி. அந்த பெரிய மகான் சொன்னாராம், எனக்கு என்ன தெரியும் தர்மசாஸ்திரம், ஏதோ அதையும் குறையுமா சாஸ்திரம் வச்சிருக்கேன் அவ்வளவுதான், எனக்கு தெரியாது. காஞ்சிபுரத்துல அப்போ ஐயா ஸ்ரீகிருஷ்ண தாதாச்சாரிய சுவாமி இருந்தவர் இருந்தார். அந்த சுவாமியை போய் கேளுங்கோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இந்த வீராபுரம் சுவாமி வந்து அவர்கிட்ட கிளம்ப போயிட்டார் கேட்கறதுக்கு. இந்த சுவாமி என்ன பண்ண, இவருடைய சிஷ்யெல்லாம் அங்க இருந்தான், இன்னும் இப்படி சுவாமி தலைச்சு கொடுத்து, இப்பேற்பட்ட தர்மசாஸ்திர பண்டிதர் சுவாமி இப்படி தனக்கு தெரியாதுன்னு தலைச்சு கொடுத்து அப்படின்னு கேட்டாலும், அதுக்கு சுவாமி தலைச்சேனா, எனக்கு தெரியும் இந்த மாதிரி இன்னைக்கு முழுக்க உபவாசம் இருந்தது, நாளைக்கு திருப்பி சாந்தம் தலையெல்லாம் பண்ணி கிராதம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல தெரியும். நான் தேங்காவை போட்டு உடைக்கிற மாதிரி நான் இதான் சொல்லிடுவேன். அது சொன்ன அவனும் தனிக்கன் இல்லை, பணம் பைசா கிடையாது அவன்கிட்ட. நாளைக்கு திருப்பி அவன் சிராதம் பண்ணோன்னா எத்தனை கடமைகள் வாங்கணும்? அது மாதிரி தெளிவு பண்ணணும். எவ்வளவோ கஷ்டம் அவனுக்கு. நான் சொல்லிட்டேன்னா அவன் பண்ணணும்னா யார்கிட்டயா கடன் வாங்கணும்? கடன் யாரும் தரமாட்டான். யாரைக்கு திருப்பி எப்படி அவன் தருவான்? அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அதே அந்த ஐயா ஸ்ரீகண்ட தாதாச்சார சுவாமியும் காஞ்சிபுரம் தாதாச்சார சுவாமி மிக பண்டிதர். அவர் வந்து பரவத மங்கத்துக்குலாம் யாக்கியம் எடுக்கிறார். அந்த மகன் கிட்ட போய் கேட்டேன்னு சொல்லிவிட்டேன். அவர் கொஞ்சம் மகிழ்ச்சியால பார்த்து சொல்லுவார், நான் அப்படி இல்லை, அதனாலதான் வரட்டும் சொல்லிட்டு. அந்த சுவாமி என்ன பண்ணார் தெரியுமோ? இவருடைய ஸ்தி தெரியும், நீராவரன் சுவாமியோட சரி. அப்படியா, நாளைக்கு நீங்க உபவாசம் இருந்துருவோம், நாளைக்கு அத்தாலும் எழுந்து ஒரு 25 பைசா, நான் அதே சொல்றது 50 வருஷம் முன்னாடி, 50-60 வருஷம் முன்னாடி, ஒரு 25 பைசா ஒரு நடந்த பிராமணோட கூட்டுக்கு அர்த்தாலும் தீர்த்தா மட்டும் வரா அப்படின்ட்டு அவருக்கு இரண்டாம் சமைச்சிடும். சமைச்சு ஏதாவது சாத்தியம் பண்ணி சொல்றேன் இப்போ அப்படின்னு நினைச்சுட்டேன். இது பாருங்க, அவருடைய தர்மசாஸ்திர விஷயம் சிராதம் பண்ண வேண்டியது. அந்த சிராதத்துக்கு அது சிராதம் கட்டுப்படு, அது என்ன பண்ணணும் அப்படின்னு ஐயா சுவாமிக்கும் தெரியும். ஐயா சுவாமி பேர் சொல்லக்கூடாது, அப்பேற்பட மகான்கள். அந்த மகானுக்கும் தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஐயா சுவாமினா நாள் பாகம் ஐயா சுவாமி நினைச்சுருவீங்க, அது கிடையாதுன்றதுக்கோசரம் காஞ்சிபுரம் ஐயா சுவாமி அப்படின்னு ஞாபகிக்கிறேன். அந்த சுவாமிக்கும் தெரியும் தர்மசாஸ்திரம், இவருக்கும் தர்மசாஸ்திரம் தெரியும். இந்த சுவாமி என்ன பண்ண, நாள் பாகம் சுவாமி நான் ஏதாவது போட்டு உடைச்சிட்டு ஒண்ணு தேங்காய் உடைக்கிற மாதிரி அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் நிர்தனிக்கான், நிர்தனமா இருக்கான். ஒண்ணுமே இல்லாதவங்க கிட்ட போய் நான் ஏராளமா சொன்னேன்னாக்க எவ்வளவு சிரமப்படுவான். அவன் கஷ்டப்படக்கூடாது, அதனால நான் ஒண்ணுமே சொல்லல. அந்த சுவாமியோ லௌகிகமா சாட்சிடுவேன். அதனால அவர்கிட்ட இவன் கேட்டுண்டான்னாக்க அவர் அவனுக்கு ஏத்த மாதிரி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அந்த சுவாமியும் இந்த வீராவரன் சுவாமியினுடைய கஷ்டத்தை தெரிஞ்சென்று அழகா இதை சொல்லிட்டேன். அவர் அடுத்த நாள் காத்தால ஏதோ நாலு நாள் ஒரு பெரிய விஷயம், அந்த 25 பைசா 4 நாள் அதை ஒரு ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமர்ப்பிச்சு அதன் பிறகு அதுக்கப்புறம் அவசியம் செய்யறவர். இப்ப பாருங்க, ஒரு மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய மனசானது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறத நம்ம பெரிய வாழ்னா எப்படி இருந்திருக்கா? மனசே கஷ்டப்படக்கூடாது, வாக்கால கஷ்டப்படக்கூடாதுவா, உடம்பால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நினைக்கிச்சு. ஒரு ஜீவஹத்திய, ஒரு ஜீவனையே கொள்றதுன்றது சரியா? ஜீவனையே கொள்றதுன்றது சரியா? அது தவறு இல்லையாது. அதனாலதான் அன்னைக்கு ஏற்கனவே சொல்றோம், குஞ்சுமோட்டி விஷயங்கள் நாவல்பாம் பெரிய சுவாமி எல்லாம் சரித்தான், கொசு எல்லாம் அடிச்சு கடிச்சதுன்னாக்கா அடிக்காதீங்க, தண்ணி விடுங்கோ. நம்ம ஆட்டை வந்து அடிச்சுக்கணும், ஆட்டை ஒழுங்காக அடிச்சாம குப்பையும் கூட நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம வந்து கொசு தான் வரும், எல்லாமே வரும், பாம்பு வரும், அது வரும், இது வரும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அதை விட்டுட்டு கொசுவை கொள்றதுன்றது என்ன நியாயம்? அதனால கொசுவெல்லாம் கொல்லக்கூடாது, தட்டி விடுங்கோ அப்படின்னு சாய்ச்சலாம். அதே மாதிரி வந்து யாரோ அந்த காலத்துல நான் சொல்றேன் நடத்துல 5 ரூபா, அது பெருமா பிரபாகர சுவாமி காலத்துலேயும் சொல்றான், 5 ரூபா கீழே வந்துருத்தான் காஞ்சிபுரம் துவஸ்தம்பத்து கிட்ட. அதை ஒரு சுவாமி 5 ரூபா எடுத்துக்கிறான், சிஷ்யர் எடுத்து சுவாமி கிட்ட கேட்கிறாராம், சிஷ்யர் எடுத்த சுவாமி கிட்ட கேட்கிறார், ஐயன் 5 ரூபா கே இருக்கு, அதை எடுத்து உண்டி அதை போட்டுட்டுமா? அவர் அழகே கேட்டார், நான் எடுத்துட்டுமா இல்லை மடத்தி எடுத்துக்கணுமான்னு கேட்கல, நான் வந்து உண்டி அதை போட்டுட்டுமான்னு கேட்கிறேன். இன்னொரு இளைஞர் கண்டிச்சாரன், ஏண்டா கடைப்பள்ளியாரோ வழிபள்ளியாரோ வழிபள்ளியாரோ கடத்தேங்காயோ வழிபள்ளியாரோ அப்படின்னு சொல்றது அந்த மாதிரியாது, எவனோ ஒருத்தன் பகுத்து போட்டு போட்டான். அத்தருக்கு நீயா உண்டி இல்ல போடுறது? ஏன்னா அந்த பணத்தை யாரு கீழே போட்டாலோ அவ தெரிந்து வருவான் இல்லையா? அவள் கணக்கு அது பணம் கிடைக்கணும்னா உன்னை எவ்வளவு லீவாவா? யார் எடுத்திருந்தாலும் அவளை லீவா எடுத்தனும் நீந்தானே, அதை உண்டி இல்ல போட்டப்ப நான் எடுத்துக்கல பெருமாளுக்கு போட்டேன்னாக்கா அவர் என்ன உத்தேசத்துக்கு அந்த பணம் செஞ்சாரு தெரியாது. அவளுக்கு எத்தனையோ அவசியங்கள் இருக்கு, அப்படி இருக்கச்சு அந்த காசு எல்லாம் கீழே போட்டது ஏதோ ஒரு தவறு விழுந்திருக்கு. அத்தை எடுத்து உண்டி இல்ல போடுறதுனா தப்பு. அவர் வந்து என்ன அந்த பணம் இங்கே இருந்து கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, அதை எடுத்துன்னு போட்டோம். வேற யாராவது திரும்பி போனோன்னா எடுத்துன்னு போனோன்னா அது நமக்கு என்ன நம்ம அதை பார்க்க வேண்டாம், நாம எடுக்கக்கூடாது. அதனால எந்த இடத்துலயும் அங்கேயோ போட்டு என்ன, யாரு அந்த பணத்தை தவற விட்டாரோ அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது. அதனால போன சூப்பரா போ அப்படின்ட்டு சுவாமி. அதுக்கப்புறம் அங்கேயே விஷ்ணுட்டேரான் அந்த சிஷ்யர். இவெல்லாம் எப்படி உத்தமமா இருந்திருக்கா பாருங்க ஆச்சாரியாள். என்ன இந்த மாதிரி காதல்லாம் தவற தவறு யாரோ தவறு விட்டாலும் நம்ம எடுத்துக்க கூடாது, அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது. இந்த மாதிரியாக தர்மசாஸ்திரமானது எப்படி எப்படியோ அழகா சொல்லிட்டு போறது. அதுல மகிந்தா சர்வா பூதானியம் சாஸ்திரம், அந்த சாஸ்திரமானது இந்த மாதிரி சொல்லிருக்கு, யாரையும் இம்சை பண்ணாதீங்கோ. அந்த மாதிரி இம்சை பண்ணினாக்கா அது மகா பாபம். அதனையும் ஒரு ஜீவன் ஆடு, அந்த ஆட்டை வந்து நம்ம இம்சை பண்றதுன்னு என்ன நியாயம் சொல்லப்போ. ஒரு யாகத்துக்குன்னு வேதத்துல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வெட்டி போடுவியா, அல்லது சர்வசார யாகம்னு ஒண்ணு யாக இருக்கு, சர்வசாரம் சர்வசாரம் யாகம். அந்த யாகத்தை பண்ற சமயத்துல நீ வந்து சில 10வது அத்தியாயத்துல பண்றாவா விசாரம் பண்றா. தானே அப்படியே அக்னியில தானே இறங்கிடணும், அக்னி குண்டத்துல அக்னி குண்டத்துல தானே இறங்கிடணும். அங்க ரிச்சுவல்லாம் பார்த்து சொல்லிடணும், நான் இப்ப இறங்கிடுவேன், அதுக்கு மேல நீங்க வந்து இதுக்கு பண்ண வேண்டிய மீதி கர்மாக்கள்லாம் நீங்களே பண்ணி முடிச்சுடுங்க பார்த்து சின்ன போனோம். அந்த மாதிரி இருக்கு. யார் இந்த காலத்துல பண்றவன், யாராவது தன்னை அழிச்சிருக்கு யாராவது ஆசைப்படுவாடா, அதனால இது பண்ண மாட்டாளே, அது மாதிரி யாருமே பண்ண மாட்டாள். அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு ஆடு, அந்த ஆட்டை போய் அடிச்சு சாப்பிடலாமா, அடிச்சு இதுல யாகத்துல போடலாமா, அது நகிம்சியா சர்வாபூதானிய சாஸ்திரத்துக்கு விருத்தம். அதனால ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் என்ன, யாகம், அந்த யாகத்தை பண்ணினோம்னாக்கா அதுக்கு இந்த இது இருக்கு பாருங்க ஆடு, அதை வெட்டி போட்டோம்னாக்கா யாகத்தை பூர்த்தி பண்ணி வச்சுருது, அதனால புண்ணியம் உண்டாகிறது, அதனால சொர்க்கத்தை அனுபவிச்சான், அது பரியந்தம் ஒரு தரம் வந்துருச்சு. இன்னொன்னு ஆட்டை வெட்டினானோ அது அஹிம்சா சர்வாபூதான்ற சாஸ்திரத்துக்கு, இம்சை பண்ணக்கூடாதுன்ற சாஸ்திரத்துக்கு விருத்தமா இவன் பண்ணிட்டான். இப்படி பண்ணிட்டதுனால அது அவனுக்கு பாபத்தை குடிச்சுடும். இப்படி ஒரு பாபத்தையும் ஒரு புண்ணியத்தையும் ஒரே கர்மா கொடுக்கறது, அப்படி கொடுத்துறதுனால இவன் என்ன பண்ணணும் தெரியுமோ, அந்த பாப பலத்தை அனுபவிக்கணும். பாப பலத்தை அனுபவிக்கணும்ன்றதுனாலதான் இவன் வீசியா சரீரியா பிறக்கிறான். அப்படியே இருக்கட்டுமே, அதனால புண்ணியத்தை பண்ணிட்டு அதுல பாபாம்சம் இருக்கு, அந்த பாபத்தினுடைய அம்சம் அதுக்கு என்ன பலனோ அத்தை இவன் அனுபவிக்கிறான் அப்படியே வந்துட்டு போட்டுமே. அதனால உங்களுக்கு என்ன விரோதம் வந்துருச்சு, அதுவே இது இப்படிதான் இருக்கணும். ஏன்னாக்க இது இந்த கிரமத்துல ஏன்னா சாஸ்திரம் சொன்ன பிறகுதான் நான் சொல்றோம், நீங்க சொன்ன வேத வாக்கியங்கள் வேத வாக்கியங்கள் ரெண்டுக்கும் சொல்றது. அதனால இது மாதிரி ஒண்ணு பாபகர்மமாவும் இருக்கு, புண்ணியகர்மமாவும் இருக்கு. அதுல புண்ணியகர்மாவுடைய பலன் சொர்க்கம், பாபகர்மாவுடைய பலன் இது இந்த நெல்லா மாறுறது தானியமா மாறுறது, அதை அனுபவிச்சுட்டு போறான். அதனால அங்க புண்ணிய பலத்தை அங்க அனுபவிச்சான், இந்த பாப பலத்தை இங்க அனுபவிக்கிறான். ரெண்டு வந்துட்டு போட்டுமே, இதான சரி, இதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் நீங்க வந்து இது இம்சையே இல்ல, இவனுக்கு வந்து விரகி சரீர் இல்ல, விரகி பாவம் தான், விரகியில ஒட்டின்னு இருக்கிறது தான், அப்படின்னா என்னத்துக்கோசரம் நீங்க பொய் சொல்றீங்க, எதுக்கு இத மாதிரி சிரவலட்சணம் தானா சொல்றீங்க, ரெண்டுமே இருக்கு அதனால அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாங்கியனுடைய ஒரு பட்சம். இப்ப இதுக்கு சமாதானம் சொல்லணும். இந்த சமாதானமானது அத்வைதிகள் பட்டமீமாம்சகன் இவர் ரெண்டு பேரும் ஒரு மார்க்கத்துல போறார். இதுக்கு பேர் என்ன மார்க்கம் அப்படின்னா மீமாம்சகாரே சொன்னதுதான், என்னன்னா உற்சர்க்க அபவாதன் நியாயம் அப்படின்னு பேர். உற்சர்க்கம்னாக்க பொது சாமான்யமானது, அபவாதம் விடிவிலக்கு. அஹிம்சா சர்வாபூதானின்றது சாமானிய சாஸ்திரம், அநீர்வாதியம் பசுமான பேதன்றது அபவாத சாஸ்திரம், விடுவிலக்கான சாஸ்திரம். அதனால இவன் வந்து ஒரே ரோடு, அந்த ரோட்ல ஒன்னே டிராபிக், ஒன்றாம் டிராபிக்ல சாதாரண மனுஷன் போனா என்ன பண்ணுவான், நீங்க வந்து நேர் வெஸ்ட் டு ஈஸ்ட் போகலாம், ஈஸ்ட் தான் மேற்குலாந்து கிழக்கு போகலாம், கிழக்குலாந்து மேற்க போக கூடாது அந்த ரூட்ல அப்படின்னு விடுவான். ஆனால் ஒரு மந்திரியோ பெரிய அதிகாரியோ ஒரு பிரசிடண்டோ வந்தான்னாக்கா அவன் ரெண்டு வழியும் போவான், போற வழி வர வழியெல்லாம் ஒரே வழியாகவே அவனுக்கு இருக்கும். அந்த மாதிரி லோகத்துல இருக்கே ஒருத்தனுக்கு அபாவம் இருக்கு, இன்னொருத்தனுக்கு அபாவம்லாம் கிடையாது. அந்த மாதிரி இந்த இடத்துல சாமானிய சாஸ்திரம்ன்றது அகிம்சியா சர்வா பூதான் இது உற்சாகம். ஆனால் அபாவம் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி அக்னிசோமியும் பசுமான தேக்கம் பசு அர்ப்பணம் இது வைதிகம் வேதம் சொல்லிடுச்சு. வேதம் சொல்லத்தை நம்ம பண்றதுனால இது வந்து நமக்கு விரோதம் இல்லை கெடுதல் இல்லை. வேதம் சொல்றதுதான் நம்ம பண்றோம், வேதம் சொல்றத பண்ணினதுனால இந்த இடத்துல தோஷம் இல்லை. இது பாட்ட மீமாம்சகனும் அத்வைதிகளும் சொல்ற சமாதான விதி. உற்சாபவாத நியாயத்தை வச்சுட்டு இவா சொல்ற சாபாரண மீமாம்சகன் ஒருபடி மேல போயிட்டு விவரங்கோ இந்த ஹிம்சல்லாம் இருக்க லோகத்துல இருக்கிற ஹிம்ச அது ஆசையினால பண்றது, ராகதா ராகத்தினால பண்றது அது. ஆனால் வேதத்துல சொல்றது வைதவான ஹிம்சை விதிக்கப்பட்ட தோழமே கிடையாது, அது ராகதப்பிராப்தம் இது விதிதப்பிராப்தம் அப்படின்னு அவன் சொல்ற. லௌகிக ஹிம்சை வேற வைதிக ஹிம்சை வேற, வைதிக ஹிம்சைக்கு தோஷம் கிடையாது. லௌகிக ஹிம்சை ராகத்தினால இச்சையினால வந்தது, கிட்டத்தட்ட உசர்காபாத நியாயமாரி தான் அது. அந்த வார்த்தையை மாத்திரம் அவனுதான் சாமானிய சாஸ்திரம் அவன் சொன்னான். அத இது வந்து ராகஹிம்சா அதுதான் நிஷித்தம், வைதிக ஹிம்சா நிஷித்தம் இல்லை. என வேதமே சொல்லி கொடுத்த வேதமோ சர்வ விதூஷி சர்வ விதூஷி, அது வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே எடுத்துட்டு போகணும். வேதத்தை சொல்றது ஆக்ஷேபிறது நாம யாரு, அதனால அது நிஷித்தம் அது பண்ணக்கூடாது என்ன அகிம்சியா சர்வாபூதானின்னு சொன்னதுனால நிஷித்தமா எடுத்து அதனால அதை வந்து எடுத்துக்கூடாது. அக்னிசோமியம் பசுமான வேதம் யாதித்தனால் சொல்லப்பட்ட ஹிம்சையானது பண்ணவே கூடாது அப்படின்னுட்டு இவன் வந்து சாங்கியம் சொல்றது தவறு. ஏன்னா பாட்ட மீமாம்சகனும் பிராபாகர மீமாம்சகனும் அத்வைதியும் மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்லுவாங்க, உத்தரத்தாபக நியாயத்தில் தந்திருக்கா. ஆனால் இங்க வந்து நம்ம பாஷையார் என்ன பண்ணாக்கா உத்தரத்தாபகம் எங்களுக்கும் உண்டு, ஆனால் இந்த பிரகிருத விஷயத்துல கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பின்ன சாஸ்திரங்கள், வேற வேற சாஸ்திரங்கள். அகிம்சா சர்வா பூதானின்னு சொன்னாக்கா அது சாமானிய சாஸ்திரம் நீ சொன்ன, நான் அப்படி ஒத்துக்கல. நான் என்ன பண்ண தெரியுமா, சாங்கியம் சொல்ற மாதிரி அது எங்கே பண்ணக்கூடாதுன்றது தான் உண்மை. எந்த இடத்துலயும் எந்தையும் பண்ணக்கூடாது, எந்தையும் பண்ணக்கூடாதுதான் அப்படின்னா என்னுடைய அபிப்பிராயம் இவரமானத்தில் உள்ள அதுதான். அப்படியானாக்கா இப்ப யாக ஹிம்சை எப்படின்னாக்கா யாக ஹிம்சை ஹிந்தையே கிடையாது, யாகத்தில் இருக்கிற ஹிம்சையானது அது ஹிம்சையே கிடையாது. ஏன்னா வேதம் வேதம் சொல்லிட்டு தானே நாங்க சொல்றோம் அக்னிசோமியும் பசுமான தேவைன்றது வேதமே விதிச்சிருக்கு, அக்னிசோமிய யாகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே வேதம் தான் இந்த இடத்துல பசுமான இந்த பசு ஆடு அதை வந்து ஹிந்த பண்ணப்படுவதில்லை, கொல்லப்படுவதில்லை, நீ மரணத்தை அடையவில்லை, ரிஷ்யசி நீ வந்து மறிப்பதில்லை, அதே மாதிரியாக நீ கொல்லப்படுவதில்லை, நீ இன்சிக்கப்படுவதில்லை. நீ எப்படி போற தெரியுமோ, அற்புதமான மார்க்கத்துல போற. நம்ம வீதியெல்லாம் ஒரு ரோடு ரொம்ப அழகா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், வண்டி அழகா வழிக்குன்னு அழகா போகும். ஆனா மேடும் பள்ளமுமா கண்ணாமனா வந்ததுனாக்கா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இல்லை, நீ போற சொர்க்கத்துக்கு அது அழகான மார்க்கம் நீ போறது. இந்த பசுவை பார்த்து ஆட்டை பார்த்து எதமான சொல்லும், நீ வந்து கொல்லப்படுவதில்லை, நீ இந்திக்கப்படுவதில்லை, அழகான மார்க்கத்துல நீ போயிட்டு இருக்க, அழகான மார்க்கத்துல நீ போற. அது மட்டுமா, நீ இந்த புண்ணியாத்மாக்கள்னா எந்த லோகத்தை அடைவாரோ, பாபிகள்னா எந்த லோகத்தை அடைய மாட்டாளோ, அப்படிப்பட்ட சொர்க்கலோகத்தை நீ அடைகிற அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அங்க வாக்கியம் பின்னாடி வரும், அந்த வாக்கியமே இருக்கு. அந்த வாக்கியத்தால என்ன தெரிகிறது, இந்த ஆட்டுக்கு நாம யாருமே ஹிம்சைய பண்ணல, அதை ஹிம்சிக்கல, அதை கொல்லல. ஐயோ தேகமே கீழே விழுந்துருத்தே, தேகமே கீழே விழுந்துருத்தே, உசிரே பேருத்தே இருக்கு. அப்படி இருக்கிறது எப்படி நீ கொல்லல, ஹிம்ச பண்ணலன்னு சொல்ல அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு எந்தமானால் அதற்கான உதாரணம் சொல்றேன், சொல்லியிருப்பேன். வைத்திய நியாயம், அதாவது தேகத்தினால ஒருத்தனை வெட்டி போடுறான், அப்ப அது மகாஹிம்சை. ஆனால் ஒரு வைத்தியம் என்ன பண்றான்னாக்கா, ஒரு அறுவை சிகிச்சை, சஸ்திர சிகிச்சை பண்றான், ஆபரேஷன். அது பண்ணச்ச அப்படியே உடம்பு ஹார்ட் பிறக்கிறான், என்ன சொல்றாள், பைபாஸ் சர்ஜரி என்றாள், அது பண்றா, வயிற்று பிறக்கிறா, என்னென்னவோ பண்றா, எப்படி எப்படியோ பண்ணி ஒரு ஜீவனை காப்பாத்துறா. இப்ப இவ கத்தியாலதான் வெட்டுறான், ஒரு திருடன் இன்னொருத்தனை வெட்டுறான், கொள்றான், ஏதோ பண்றான், ஒரு வைத்தியனோ வெட்டுறான், ரெண்டுமே இருக்கு. ஆனால் ஒரு திருடனோ அல்லது தேகத்தினாலேயோ மொத்தம் வந்து வெட்டினான்னாக்கா அது ஹிம்சைன்னு சொல்றோம். அதே ஒரு வைத்தியன் இந்த மாதிரி வெட்டினான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு அறுவை சிகிச்சை. அவனை கொண்டாடுறோம், உங்களாலதான் எங்க உதிரை பிரச்சது, நீங்க தான் காப்பாத்துறீங்களோ, நீங்க தெய்வம், மனுஷரோ பேர் நீங்க வந்துட்டீங்களோ அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம், அப்படின்னு அவனை பார்க்கிறோம். அதனால ஒரு ஹிம்சை, ஹிம்சைன்னு எப்படி இருக்கும், லட்சணமும் சாய்க்கிற ஹிம்சைன்னு என்னது அப்படின்னாக்கா, அல்பமான சுகத்தை கொடுத்து நிரந்தரமான துக்கத்தை எது கொடுக்குமோ அது ஹிம்சை. அதே அல்பமான துக்கத்தை கொடுத்து நிரந்தரமான சுகத்தை எது கொடுக்குமோ அது அனுகிரகம், ஹிம்சை இல்லையாது. வைத்தியம் பண்றது அதுதான், அல்பமான துக்கம், கொஞ்ச நாள் வலிக்கும், எர்னியா ஆபரேஷன் பண்ண எனக்கு நாலு நாள் வலிச்சது, அதுக்கப்புறம் தானே சரியா எடுத்து, ஆனால் அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டேன், 2002 பண்ணிட்டேன், 2021 போறது, 20 போறது, அதனால பின்னாடி கிட்டத்தட்ட 18-19 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு எந்த சமஸ்தையும் கஷ்டம் இல்லை. இப்ப அந்த டாக்டர் நான் வைத்திய நான் என்ன சொல்லுவேன், அன்னைக்கு அவன் 12 நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால அவனை கொண்டாடுறோம், அதே படுத்து எடுத்தான ஒரு இன்சை இந்த பண்ணான்னு அவனுக்கு ஒரு அல்ப திருப்தி. யாராவது ஒருத்தர் எந்த பண்ணிட்டான்னு ஒருத்தர் கொண்டு விட்டான், அவன சுகமா வாழ்ந்ததா தெரித்தனமே கிடையாது. நம்ம நினைச்சு இருக்கோம் கொண்டுட்டு எவ்வளவு இதுவா இருக்கான் பாருட்டு, அவனுக்கு எத்தனை சமஸ்தைகளோ எத்தனை கஷ்டங்களோ யாருக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி இந்த இடத்துல வைத்திய உதாரணத்தை எந்திரமானால் காமிக்கிற தீபாஷத்துல. அதனால சிகிச்சை மாதிரிதான் இது, இது வந்து தேவீகம் சாய்க்கல இங்க, இதெல்லாம் மந்திரங்கள், அர்த்தவாதங்கள், இவைகள்லாம் இந்த ஆட்டுக்கு இல்லை, சிந்தை இல்லை, சிந்தை இல்லாததுனால அது இந்த மாதிரி சொல்றது. அதனாலதான் பாஷ்யக்காரர் இது ஹிம்சையே இல்லைன்னு பாஷ்யம் சொல்லிட்டாரு. என்ன ஒண்ணும், அதாவது ஹிம்சைய ஒத்துண்டு, அதன் பிறகு ஹிம்சைய ஒத்துண்டு அதுக்கு வேற மாதிரி சமாதானம் சொல்லணும், இது வைர ஹிம்சா வேதத்தை சொல்லிடுச்சு அதனால தவறு இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த வார்த்தை வேண்டாம், அவ சொன்னதை ஒத்துழைமையும் சொல்லணும், வேதமே சொல்லிடுத்து, ஹிம்சையே இல்லைன்னு சொல்லிடுத்து, அதுதான் உண்மை, உண்மையான தத்துவம் அதுதான், ஹிம்சைங்கிறது இல்லை. அதையே சொல்லலாமே, அது எத்தனை அவனுக்கு திருவள்ள எதிர்வானா இருக்கு. அதனால இதுதான் சரின்னுட்டு இதுதான் சாய்க்கிறது. அதனாலதான் பாருங்க, மரண இம்சை என்ன அர்த்தம், மரணானுகூல வியாபாரா, வேற யோகானுகூல வியாபாரா, மனோதேசிக மரணானுகூல வியாபாரா, இப்படிதான் நிறைய சொல்றா. அதெல்லாம் ஒத்துக்கல, காரணம் ஒருத்தனை அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அதே என்ன எந்த பண்றானே, ஒருத்தன் பேசியே கொண்டுடுவான், பேசி பேசி பேசி பேசி கொஞ்ச நாள் என்னை இன்சப்படுத்தாமே எனக்கு ரொம்ப பேசிய தலைவலியா இருக்கு, அதுவே இன்சையா இருக்கு நமக்கு. ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, நம்ம ரெண்டா ஒரு பாடுறாரு. ஆனால் இந்த ராசிக்கம் இல்லாதவன் என்ன சொல்லுவா, ஓ எனக்கு பாட்டு பாடு போது எனக்கு கெடுக்கிறானு என் காது போடுறேன்றான். அதுவும் நம்ம அவாவா ருச்சி, அவாவா ருச்சி. நம்ம யஜ்யம் சுவாமி இருக்கிற ரவியோ ஹைதராபாத்லயோ ராஜமண்டிலயோ இருக்கிறவர், அமராவதியில நம்ம நாவல் பாங்க வாசியாச்சாருடைய தமையனார், அவர் கூட நிறைய எழுதுற இதை வருது, உபன்யாசம் தான் வருது. தேசிய உபதேசங்கள்ல வீரவழி சுவாமி தான் நிறைய போட்டு இருக்கு. அந்த சுவாமி நபர்ன ஏதோ மதுராந்தத்துக்கும் போயிருந்தார், அவருடைய சித்தியா உழப்பாக்கும் சுவாமி அவரும் இழந்துருந்தார். பெரிய பண்டிதா இவர் என்ன பண்ண, அவர் கண்ணா கண்ணா கூப்பிடுவா, கண்ணா தெளிவு நடுவோ, ஆறாம் மனுஷன் தெளிவு நடுவோ, இன்னும் இவர் வயசானவர் சித்தியா வயசானவர், இவர் யஜ்ஞராஜர் யஜ்ஞன் சுவாமி கண்ணன் சுவாமியோ சின்னவர், நம்ம தெளிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமப்படுத்தினேன், ரொம்ப சமப்படுத்தினேன், ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கு அண்ணா சொன்னா அண்ணா கொடுப்போம் கண்ணன் ஆயிக்கணும்னு அண்ணா சொன்ன, தேவரி அது என் பண்றதுக்கே இன்சன்ஸ் ஆயிக்கிறது, அது என் பண்ணி தேவரி சாய்ச்சி அதே அம்பே வச்ச அது எவ்வளவு ஹிம்சையா இருக்கும் உமக்கு, அப்படி மோசமா நான் தெளிவு பண்ணுவேன். மொத்தம் தழுவி கண்ணாமன் நன்னாதான் பண்ணுவார் அவர், ஆனால் மொத்தம் தழுவி பண்ணி அந்த பிரசாரத்தை நூறு சாப்பிடுச்ச அது நல்லா இல்லைன்னு வாங்கோ, அவன் மூஞ்சில் எத்தனை கோரம் வரும், எவ்வளவு கஷ்டப்படுவா, எத்தனை விகாரங்கள் வரும், இவ்வளவு மோசமா தெளிவு பண்றான், எப்படி வேணும் சாப்பிட்டு விசோர் இருக்கா, எப்படி இதை சாப்பிடுறது அப்படின்னு தோணுமே. அதுவும் இன்சை அவன் அன்னதானம் தான் பண்ணிட்டு இருக்கான், அவன் சக்திக்கு அன்னதானம் பண்றான், ஆனாலும் கூட அன்னதானம் பண்ண ஆனாலும் கூட அது என்ன ஆகுது இவனுக்கு நன்னா இல்லைன்னாக்க இம்சை மாதிரி ஆயிடுறது, இதே இம்சை ஆயிடுறது இவனுக்கு. அதனால இம்சைங்கிறது எத்தனையோ ரூபங்கள், இப்பதான் சொன்னோம் பித்ருஹா மாத்ருஹா அப்படின்னுட்டு முதன் கண்ணாமன் ரசாமன் சிவன் முன்னூத்தன, அப்போ நெய்யறதே கூட இம்சை கொள்றான்னு சொல்றது. தசமி தசமி பித்ருஹா பவதி மாத்ருஹா பவதி அப்படின்னு சொல்றது. ஒரு பொண்டாட்டியை ஒருத்தன் ஐயரான், அப்ப பாரியாக பத்னியா அவன், பத்னி புருஷன் ஐயரா, அப்போ பர்த்ருஹாவு புருஷன் ஐயரானே லெஸ்ஸா கூட அது கொள்றது. அன்னைக்கு கூட ஒரு மகன் கேட்டா வந்து நம்ம பெரிய அப்பா அம்மா கிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்றமே அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. இது இந்த இடத்துல வந்து வெய்யறது ரெண்டு விதம், வெய்யறது ரெண்டு விதம், அதாவது தேசத்துல வெய்யறது ஒரு விதம், வேடத்துல வைக்கிறது ஒண்ணு, வேடத்துல வைக்கிறது ஒரு விதம், வேடத்துல வைக்கிறது ஒரு விதம், இன்னொன்னு எப்படின்னாக்கா சுவாதீனத்துல வைக்கிறது ஒரு விதம். அப்பா பிள்ளைய பார்த்து சொல்ற விஷத்தை குடிச்சிட்டு படைச்சி அப்படிங்கிற விஷத்தை குடின்னு அப்பா பிள்ளைய பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா இது வந்து இதா இருக்கிற தேசியம்லாம் உள்ள வாக்கிறது, அதாவது விஷத்தை போய் காப்பிடு அப்படின்னுட்டு எந்த அப்பாவும் தன் பிள்ளைய பார்த்து சொல்ல மாட்டார். ஆனால் இந்த பிள்ளைய பார்த்து செய்யறது என்ன அர்த்தம், நீ பண்ணின நிச்ச காரியத்துக்கு விஷத்தை குடிக்கிறதே மேல் அப்படின்னு தான் அவருடைய திருவள்ளம், அப்படின்னு தான் திருவள்ளுவது. அதனால இந்த சொல்லக்கூடாது அந்த மாதிரி, அதனால அந்த அந்த மாதிரி, அதனாலதான் அந்த நீங்க மாமி கேட்டதுக்கு கடையாது துரோகம் இல்லை வேதம் இல்லை வேதத்தினால ரீஜனம் இல்லாம் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு எவ்வளவு சண்டை போட்டாலும் என்ன, ஒரு வருஷம் ஜனவரி மாசம் ஆண்டவர் உத்தரவாதம் முடிச்சுட்டு கார்ல வந்துருக்கேன், வந்துட்டு எம் பொண்ணு அப்பதான் பிரசவிச்சு 24 நாள் ஆகுது, 22 நாள் 23 நாள். அவன் என்ன பண்றாருனாக்கா செங்கல்பட்டுல இருந்து திருப்பதி கார்ல வரா, அதே சென்னையில இருந்து பன்னெண்டு ஆசிரமத்தில இருந்து திருப்பதிக்கு கார்ல வரேன். வர்ற சமயத்துல என் பொண்ணு எனக்கு பேசினான், பேசிட்டு என்னவோ ஞாபகம், என்ன சொல்றீங்க என்ன நீங்க சொல்றீங்கப்பா அப்படின்னு கேட்டது. கேட்டுட்டு உடனே அது என்ன பண்ண பொண்ணு, உனக்கு எனக்கு மரியாதை கொடுத்தானு அப்பா என்ன மரியாதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றேன் இப்ப அப்படின்னு கேட்டது. துஷ்டனி என்ன மரியாதையை கேட்டு இப்ப பத்தியா இறங்கிட பத்தியா, உனக்கு என்ன மரியாதை, அப்பா உங்க பொண்ணு என்ன மரியாதை வேணும், சுவாமியெல்லாம் பேசுறேன் சுவாமியெல்லாம் பேசு மரியாதை எடுக்க உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம், நாங்க எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டோம், நான் சொன்னேன், என் பொண்ணு பொண்ணு எப்படி பேசணும் அப்படிதான் இருப்பேன், ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படிதான் பேசுறேன் சொல்லிட்டு குழந்தை பாடம் பேசுனேன். இப்ப குழந்தைக்கு என்ன வந்து அலட்சியப்படுத்தணும்னு அபிப்பிராயம் இல்லைங்க. அதனால ஒருத்தர் வெய்யறதுன்றது விஜயத்தினால விசாக்கா அது பாபம், சுவாமீனத்துல வெய்யத்த அது பாபம் கிடையாது, அது தப்பே கிடையாது. அப்ப கூட பேசாம இருக்கலாம், இது கூட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கலாம். அப்படி வெசாலும் பரஸ்பரம் சேர்ந்து இதுதான் ஆம்பாண்டாடி சண்டை, அம்மாறி அண்ணா தம்பிகள் சண்டை, அக்கா தங்கிகள் சண்டை, அண்ணா தங்கி சண்டை, அது மாதிரி அப்பா பிள்ளை அப்பா பொண்ணு அம்மா பொண்ணு சண்டை எல்லாம் இதுக்கெல்லாம் விரோதம் கிடையாது. வெளி மனுஷா தேசத்தினால வெய்யக்கூடாது, நம்மளும் சரி துவேஷம் வச்சு வெய்யக்கூடாது, நமக்கெல்லாம் துவேஷம் நிறைய இருக்காது. ஏன்னா அபிப்பிராய பேதம், அஞ்சு வருடம் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்கிற முடியும் அந்த மாதிரி. அதனால ஹிம்சைனாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு உத்தமன் சுவாமி சொல்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த அதிசயத சுக அணு அணுதற்கத்துவ அணுதற்க வேதனாஜனக வியாபாரம் ரொம்ப வசந்த சுகத்தை கொடுக்காது, வசந்த சுகத்தை கொடுக்காம ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது எதுவோ அதுதான் ஹிம்சை. உணர் பாஷையார் லட்சணம் சொல்றேன், சுகப்பிரகாசிகள அத்தூய வியாபாரம் சொல்றேன். அதாவது ஒருத்தர் படுத்துறதுதான் காரணமே காரியமே, அது நமக்கு விபரீதமான பலனை கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான் ஹிம்சை அப்படின்னு சொல்லிட்டு சிவபிரகாசியார் உபநாடன் பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் இந்த மாதிரி உத்தம சுவாமி எல்லா மகன்களும் இந்த மாதிரி அர்த்தம் சொல்றோம். அதனால இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னாக்கா, சுவாமி எம்பரமான பாக்கிய மீமாம்சகனோ அல்லது அத்வைத்தியோ அல்லது பிராபாகர மீமாம்சகனோ இவா மூணு பேரும் சொன்ன சமாதானத்தை ஏற்றுக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா உத்தரகாபோத நியாயம் நமக்கு இல்லைன்றது இல்லை, நமக்கு இருக்கு. அது எந்த இடம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்லலாம், அடுத்த ஸ்லோகத்துல சுவாமி சந்திக்கிறார். அதனால உத்தம சுவாமி பார்க்கலாம், இப்ப இந்த இடத்துல உத்தரகாபோத நியாயம் வேண்டாம். இது என்னது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அஹிம்சியா சர்வா பூதானின்றது, அது ஹிம்சைய சொல்றது, எந்த ஹிம்சையும் பண்ணக்கூடாதுதான். வேற வந்து அக்னியோமியும் பசுமான தேவன் சொல்றேன்னாக்க, அது ஹிம்சையே கிடையாது, அந்த ஆட்டுக்கு நாம ஹிம்சையே பண்ணல. அதுக்கு உதாரணம் வந்து சொல்ற, ராஜா வந்து யுத்தம் பண்றான், யுத்தம் பண்ணச்சே சத்ருவதம் விரோதிகளை அழிக்கிறான் ராஜா. இப்ப அதை நம்ம வந்து வதம் சொல்லுவோமா, அது ஹிம்சன் சொல்லுவோமா, ஹிம்சன் சொல்ல மாட்டோம், சத்ருவதம் பண்றான். அது மாதிரி ஒரு ராஜா ஒரு திருடன் இருக்கான், அவன் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அந்த சமயத்தை அவனுக்கு மரண சிக்ஷை விதிக்கிறான். இப்ப அது வந்து ஹிம்சையா, அது ஹிம்சை இல்லை, அது சிக்ஷை. அந்த சிக்ஷையை அவன் பண்ணலைன்னா ராஜாவே இல்லை, ராஜாவே கிடையாது. ஏன்னா ஒரு சிக்ஷைன்றது அது ஒரு ராஜாவுக்கு அழகு, தப்பு பண்ணா சிக்ஷிக்கிறதும் நல்லது பண்ணா ரட்சிக்கிறதும் இது ராஜாவுடைய சவாலம். அதே மாதிரிதான் எம்பெருமானாரும் பிரமாவளும் அப்படித்தான், யார் தப்பு பண்றாலும் அவளை சிக்ஷிக்கிற, யார் நல்லது பண்றாலும் அவளை ரட்சிக்கிற பிரமான். அதனால இந்த இது வந்து குமாரருக்கு வைக்கிற உதாரணம், யுத்தத்தின சத்ருவதம் ஹிம்சை கிடையாது, அது மாதிரி சோரவதம் இருக்கு அதுவும் ஹிம்சை இது கிடையாது. அதனால இந்த அக்னிரோமியம் பசுமான வேதம் சொல்றது ஒரு சிகிச்சகன் பண்ற மாதிரி இது. அதனால இதுக்கு யஜ்ஞாதிகள்ல ஹிம்சையே பண்ணப்படவில்லை, அதனால அந்த இந்தியே இல்லையே, அதனால அது பாபமே இல்லை, பாபம் இல்லாததுனால அந்த பாபத்தினுடைய பலத்தை இவன் அனுபவிக்க மாட்டான், அனுபவிக்கவே மாட்டான் இவன். அதனால இதை அப்படியே எடுத்துக்கணும். இது அதனாலதான் என்ன பண்ணு தெரியும், மனு வந்து சொல்றாரு தஸ்மாத் யஜ்ஞே வதோ அவதா அப்படின்னு சாய்க்கிறது. மனு சொல்றச்சு யாகத்துல பண்ற வதம் இருக்கே அது வதம் இல்ல, அவதான் வதம் சொன்ன அப்படின்னாக்கா, இது வந்து லோகத்துல இருக்கிற வியாபாரம் இருக்கு, ஆட்டை கொண்டுட்டான் ஆட்டை கொண்டு பண்றான் கொள்ளலை, அது கொள்ளுதல் இல்லை, வதம் இல்லை அது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஏன்னா மனுவே அந்த வார்த்தையை சொல்லிட்டு அது மாதிரி சில இடங்கள்லாம் மனோ சில புராணங்கள்லாம் என்ன ஆகுதுன்னாக்கா, அப்ப சொன்ன பாருங்க, ராகங்கள்லாம் ஒருத்தன் வெட்டி வெட்டி பண்ணா அந்த ராஜாக்கள் எல்லாம் எந்த எந்த மாடல் ஆடெல்லாம் இவன் வெட்டினாலும் அந்த மிருகங்கள்லாம் அவசியம் வச்சு அவனால கொல்லப்படுறது குத்தப்படுறது அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு பதிலும் இது என்ன இருக்குன்னாக்கா, கர்மா இருக்கே எந்திரமானக்கோசரம் பண்ணாம சொர்க்கத்துக்கோசரம் பண்ணி ஒரு இம்சையை பண்றதா நினைச்சு பண்றான் பாருங்க, அவனுக்குதான் அது பாபம், அவனுடைய வாக்கியம் அவனை குறித்து சொல்லப்படுது. உண்மையிலேயே நம்மளை பத்தி இது இல்லை. அதனால இதெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் தான், நிந்தாஸ்துதி அப்படின்னு நிந்த பண்ற மாதிரி ஸ்தோத்திரம். யாரு யாரு இத மாதிரியாக சொர்க்கார்த்தம் யாகத்தை பண்ணி அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு பண்றானே, அவாளால்தான் வந்து வெய்யறது, அவாளதான் வெய்யறது. அந்த மாதிரி வெய்யச்ச இந்த மாதிரி பாபத்தை ஒத்துண்ட மாதிரி அவளை வெய்யறது. நிறைய நிறைய வசனங்கள்லாம் இன்றையே இல்லைன்னு சொல்லச்ச, சாஸ்திரங்களும் அது மாதிரி புராணங்கள் இதிகாசம் ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லச்ச, அதுக்கு விரோதமா சொல்லக்கூடாது. அதனால அந்த மாதிரி அர்த்தம், ஏன்னா பரமாத்ம ஞானம் சம்பாதிச்சுக்கணும், வெறும் கர்மடனா இருக்கக்கூடாது, அது சொல்லணும்னு சொல்றது. ஏன்னா பரமாத்ம ஞானம் எம்பிரமான பத்தி ஞானம் இல்லாமல் வெறும் கர்மா பண்றேன் கர்மா பண்றேன்னு இருக்கிற ஆட்டம் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னாக்க எவ்வளவு தவறது, அது தோஷம். அது அதுக்கோசரம் தான் நிந்த பண்றது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது சில சாஸ்திரங்கள். அதனாலதான் இந்த நிந்தாவசனம் இருக்கு. அதனால மனுஸ்மிருதியிலையும் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, மனம் மனம் வந்து தஸ்மாத் யஜ்ஞே மது ஆதாரா அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். அப்படி சொன்னதுனால அந்த மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால சாங்கியம் சொல்ற மாதிரி அடுத்த ஸ்லோகம் அது மாதிரிதான் வரும், சாங்கியம் சொல்ற மாதிரி இந்த கேள்வியே வராது. புண்ணியாம்சத்தினுடைய பணம் சொர்க்கத்துல, பாபாம்சத்தினுடைய பணம் இந்த மாதிரி விழிகள் அப்படின்னுட்டு சாங்கியன் சொன்னான், அதுவே வராது, அதுவே தவறுது அப்படின்னு சொன்னதுனால சாங்கிய பட்சம் இங்க எடுபடாது. அது மாதிரி உத்தர்காபாத நியாயமோ அத்வைதிகள் சொல்றதோ அல்லது பாட்டமி மாம்சகால் சொல்றதோ அல்லது பிரபாகர மீமாம்சகம் சொல்றதோ அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இன்றையே இல்லை, அதுக்கு வைத்தியம் பண்ற மாதிரி பண்ணப்படுறதுன்னு எடுத்துக்கோங்களோ. அப்படி எடுத்துட்டா எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. அதனால விரீகி அந்யாதிஷ்டிதமான விரீகி, வேற ஒரு ஜீவனால அதிஷ்டிதமா இருக்கக்கூடிய ஒரு நெல் தானியங்கள் அந்த தானியத்திலையும் ஒட்டின் இருக்கான்றதுதான் சரியே தவிர்த்து இவன் வந்து இன்ப பண்ணிட்டான் அந்த இந்த பலனை அனுபவிக்கிறான் அப்படின்றது இங்க இல்லை, அது திரவுள்ளம். அது இந்த ஸ்லோகத்துல சுவாமி சேர்க்கிறார். இப்ப பாருங்க, ஹிம்சா யோகாத் அசுத்தம் ஸ்ருதி விஹிதமபி ஞாயமிட்டாதிகம் தது பாபாம்சம் ரிஹி பாரவ பிரபுதி ருஜூர்தி புங்கைத்யப்யுக்தம் உக்தா மந்த்ரார்த்தவாதை பசுஹிதமிதி சாம் தச்சிகித்சாவதேஷாம் ப்ரூதே யஜ்ஞே வதோசௌ அவதயிதி மனோ ஸ்தௌதி நிந்தாத்யான்யது. ஹிம்சா யோகாத் ஸ்ருதி விகிதம் அப்படி அசுத்தம், ஸ்ருதி விகிதம் வேதத்துல அன்னியோமியம் பசுமாத வேதம் சொல்றது அது ஹிம்சா யோகாத், ஹிம்சை சேர்ந்து இருக்கு, ஹிம்சாத்மமானது அதுல இருக்கு. அது இருக்கிறதுனால இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருந்தா கூட அசுத்தம் தான். அதனால இஷ்டாதிகம் நியாய இஷ்டாதிகங்கள்லாம் ஸ்ருதி விகிதம் அப்படி இஷ்டாதிகம் வேதத்தினால் சொல்லப்பட்ட யாகம் தானம் மோகம் எல்லாம் இருக்கு பாருங்கோ, இவைகள்லாம் கூட ஹிம்சை இருக்கிறது, அங்கங்க ஹிம்சை இருக்கு. அது அடுத்த ஸ்லோகம் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தினால நிறைய விஷயங்கள் வருது, அது அப்போ இந்த அந்த விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஏன்னா நாகை ஆண்டு போயிட்டு அதனால ஹிம்சையினுடைய சேர்க்கைன்றது யாக வேதத்துல சொல்லப்பட்ட யாகம் ஹோமம் தானம் இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்கோ, அவைகள்லாம் அது மாதிரி யானை குலம் வெட்டுறது கணவன் வெட்டுறது அவைகள்ல கூட ஹிம்சை இருக்கு. அதனால இந்திரியம் இருக்கிறதுனால அது பாப அம்சம், அது பாபத்தினுடைய அம்சமா இருக்கு. அதனால சுகிருதி புண்ணியாத்மா தான், ஆனால் இந்த பாபத்தையும் பண்ற காணும் இல்லையோ. அதனால விரீகி பாவ பிரபதிஷு முன்பு பாபாம்சத்தை விரீகி பாவமா விரீகியா மாறுறது, விரீகி சரீரியார் வந்து அந்த வயம் அனுபவிக்கிறான், பாவத்தினுடைய பலனை அனுபவிக்கிறான் அப்படின்னு சாங்கியம் சொல்றான். இத்தியபி அயுக்தம், இது கூட விருத்தம் தான், தகுந்ததல்ல, பொருந்தாது அவன் சொல்றது. ஏன் அப்படின்னு மந்திரார்த்தவாதி பசுஹிதம் இது சா உக்தா, அதாவது பசுஹிதம் அது மந்திரம் என்ன அர்த்தவாதம் என்ன அவைகள்லாம் சொல்றது. என்ன சரீரா ஊர்த்வம் சொர்க்கம் லோகமே தீ அப்படின்னு இருக்கு. இரண்டு சரீரம் அப்படியே சொர்ணமயமான உடம்பு எடுத்துக்கிறது தான் அந்த பாடு. எடுத்துட்டு ஊர்த்வம் சொர்க்கம் மேல இருக்கக்கூடிய சொர்க்கத்தை லோகத்தை ஏத்தி அடைகிறது. அது மட்டுமா நவாவு ஏதன் நியசே, நீ வந்து மரணத்தை அடைவதில்லை, நிஷ்யசி நீ சிந்திக்கப்படுவதில்லை. தேவதைகள்லாம் புண்ணியாத்மாக்கள்லாம் எந்த லோகத்தை போவாரோ எந்த லோகத்துக்கு போவாரோ அந்த லோகத்தை நீ அடைய. அதே துக்கத்துக்கள் இருக்கா போறோங்கோ கெட்டவாள் பாவிகள், அவெல்லாம் எந்த லோகத்துக்கு போமாட்டாளோ. புண்ணியாத்மாக்கள் உண்டு எந்த லோகத்துக்கு போவாரோ அந்த லோகத்துக்கு நீ அடைவாய் அப்படின்னு மந்திரம் சொல்றது, அர்த்தவாதம் சொல்றது. அதனால மந்திரார்த்தவாதிகள் பசுஹிதம், இது பசுக்கு ஹிதமா இருக்கு. இது அது எப்படி சொல்றது அப்படின்னா சிகிச்சா வைக்கும், ஒரு வைத்தியம் சிகிச்சை பண்ணினான்னாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் சிகிச்சை மாதிரி இது இருக்கு. ஏஷா ஹிம்சா, இந்த இந்தியானது இந்த மாதிரி உத்தா சொல்லப்பட்டிருக்கு. ஏஷா சா ஹிம்சா உக்தா மந்திரார்த்தவாதிகி உக்தா, அதுக்கு பசுகிதம் இருக்கு. இன்னொரு யுக்தி அடுத்தது மனுகு, மனு மனு மனு இருக்கே அவன் எப்படிப்பட்டவர்னாக்கா நம்ம ஸ்மிருதி அதிகரணத்திலேயே பார்த்தோம், இரண்டாம் அத்தியாயம் முதல் பாதத்தை முதல் அதிகரணத்துல எவ்வளவு கிஞ்சித்து மனு அவதத்து தத்ஷதம். ஒரு மனு மனு மகர்ஷி மனு வந்து எதை சொல்றாரோ அது அத்தனையும் மருந்தான் நமக்கு பேஷதம், அப்படியே மருந்து மாதிரி ஔஷதம் மாதிரி இருக்குமா அது. அந்த மாதிரி சொன்ன மனுவே சொல்ற மனு புருதே என்னென்ன யஜ்ஞே வதா அசௌ யஜ்ஞே வதா அவதா தஸ்மாத் யஜ்ஞே வதோ அவதா. அதனால யஜ்ஞத்தில் பண்ணக்கூடிய ஹிம்சை கூட ஹிம்சை இல்லை, அது வதம் இல்லை, கொல்ல பண்றது இல்லை. அது என்னது அப்படின்னாக்கா கேவலம் ஸ்தோத்திரம் துதி பண்றது அவ்வளவுதான் அப்படின்னுட்டு அந்த மனுவே சொல்லிட்டார். மனுன்ற நம்ம எல்லாருக்கும் உபாதேயமா இருக்கு, அதனால இம்சை இல்லை. சில இடங்கள்லாம் இக வந்து இது மாதிரி சொல்லிருக்கிறேன், இந்த மாதிரி யாகம் யாகம்லாம் பண்ணக்கூடாது, யாகத்துல வெட்டக்கூடாது, இந்த மாதிரி கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்றேன். அது தப்பு இல்லையா? அது சில இடத்துல இன்னொரு விஷயம் ஒண்ணுதான், அது அழகா இந்த விஷயத்துக்கு சேர்க்கிற குமார வந்து நினைச்சுக்கணும். பிராமணார்த்தே கவே கவார் தேவா சம்யக் பிராணான் பரித்திருக்கே அப்படின்னு இருக்கு. ஒரு பிராமணனுக்கோசரமோ ஒரு பசுமாட்டுக்கோசரமோ தன்னுடைய உசுரை வந்து விட்டுடலாம், தியாகம் பண்ணலாம், அவ்வளவு புண்ணியமா சொல்றது. இப்ப சொப்பிராணனையே தியாகம் பண்றதுன்னாக்கா அது மாதிரி தனக்கு புண்ணியத்துக்கோசரம் ஒரு ஆட்டை வந்து இது பண்ணினோம்னாக்கா அது வதம் இல்லை, தோஷம் இல்லை, அதனால அது இல்லை அப்படின்னு. அதே மாதிரியாக சில இடத்துல இந்த மாதிரி தோஷம் சொல்றது. புராணேஷு பசு யாகம் குருவந்த பரலோகே பசுபெயின் சேர்ந்து இங்க புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கான், இந்த லோகத்துல யாரா யாகம் பண்றான் அவன் அப்ப வந்து இந்த ஆடுகள்லாம் ஹிம்சிக்கிறான். அப்படி ஹிம்ச பண்ற சமயத்துல பரலோகத்துக்கு அவன் போனான்னாக்க அந்த பசுக்கள்னால ஆடுகள்னால இவன் கொல்லப்படுகிறான், எங்க பண்ணப்படுறான் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அப்ப அது நின்றுதானா, அதனால பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம், எப்படி பண்றா அப்படின்னு கேட்டானாக்க அதுக்கு பதில் சொல்றாரு என்னன்னா, அதெல்லாம் நிந்தாஸ்தரி. நிந்தாஸ்தரி அதை நிந்த பண்ணா என்ன அர்த்தம், இன்னொன்னு ஸ்தோத்திரம் பண்றதுன்னு அர்த்தம். என்ன ஸ்தோத்திரம், அதாவது ஒரு பிரம்மஞானி இருக்கான், அவன் யாகம் பண்றான். கேவல பிரம்மஞானி இல்லாம ஒரு கர்மடனா இருக்கான், அவனும் யாகம் பண்றான். அதை வெய்யாது, வெறும் கர்மடனா இருந்தான்னாக்கா அவரை தோஷிக்கிறது, அவன் இதை மாதிரி பண்ணக்கூடாது. கர்மடனா இருந்தாக்கா அவன் வெய்யறா, அதே பிரம்மஞானியா இருந்து பண்ணான்னாக்கா அது தோஷம் இல்லை. அதனாலதான் பரமாத்ம ஞானத்தோட பண்ணினான்னாக்கா இங்க வந்து எல்லாம் சரியது. பரமாத்ம ஞானம் இல்லாமல் வெறுமை கர்மடனாக ஞானஸ்ருதி உபாக்கியான எல்லாம் பார்த்தோம், அபிசூத்ராதிகரணத்துல. அப்போ ஞானஸ்ருதினா மகாராஜா, அவனோ கர்மடனாக இருந்தான், ஆனா பிரம்ம ஞானம் இல்லையே அப்படின்னு வாங்கலாம் கஷ்டம் தேவதைகள். இந்திரனும் அக்னியும் ஒரு புறா வேஷம், அழகான புறா வந்து அம்சமா வந்ததுன்ற புறாங்கிற என்னவோ ஒண்ணு, அந்த அஞ்சவேக இடத்துல ஒரு பக்ஷியா வந்து உபதேசிக்கிறா. எப்படின்னாக்கா தூஷிக்கிறா, இவன பெரிய ரைக்குறான்னா, ரைக்கு இந்த ராஜா என்ன பெரிய ரைக்குறா, இவர் பார்த்து எது பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரைக்குரை கண்டுபிடிச்சி அந்த ரைக்குர கிட்ட இந்த ராஜாவானவன் பிரம்மஜானத்தை உபதேசம் அமைக்கிறான் அப்படின்ட்டு இது சொல்றது சமர்க்க வித்தியா சந்தோஷத்தை எடுத்துல. அதனால கர்ம கேவல கர்மடனா இருந்தாக்கா அவனை நின்று பண்றது இது. மற்றபடி வந்து இந்த யாகத்தை நின்றையே பண்ணல. யாகம்ன்றது வேதம் சொன்ன யாகம், வேதம் சொல்லிடுச்சோம்னா எல்லாம் சரி, எல்லாமே வேதத்துல இருக்கு. ஆனா இது தப்பு அது தவறு இது சரின்னு சொல்லக்கூடாது, எல்லாமே சரி. ஏன் அப்படின்னா லோகோஹி பின்னே சொன்ன பாருங்க, லோகோஹி பின்ன அரிசி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருசி இருக்கு, அந்த ருசிக்கான மாதிரி எல்லாமே நடத்திக்கிறார். அவளுக்கு என்ன வச்சு அப்படின்னா, இந்த மாதிரியாக ஒருத்தனுக்கு சுர்க்கம் வேணும், இன்னொருத்தனுக்கு மோட்சம் வேணும், இன்னொருத்தனுக்கு பசுபலம் வேணும், இப்படி பேதங்கள் இருக்கு ரிஷிகள்ல. அந்த கிரமத்துல நான் பார்க்கணும். அதனால இது வந்து ஹிம்சையே கிடையாது. ஹிம்சை இல்லாதனால அது இந்த அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறது. அதுக்கோசரம் பிரீதியாயம் மாறுறான், பிரீதி சரியா இருக்கான் அப்படின்னா சொன்னாலே சாய்ச்சாள். அதெல்லாம் இல்ல ஒத்துக்கிற சுவாமி, அத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிற இவ பாருங்க. ஹிம்சா யோகா அசுத்தம் ஸ்ருதி விஹிதமபி நியாயமிஷாதிகம் தத் பாபாம்சம் வ்ரீஹி பாவ பிரபதிஷு சுகிருதி முங்கயுத்யப்யுக்தம் முக்தர மந்திரவாதைஹி பசுஹிதமிதி சா தச்சிகித்சாவதேஷ வேதாந்த குரவே நமஹ.